என்று சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் இருப்பேன். நெடுங்காலம் நான் குடிக்க பசும் பொன்ன பித்தளையா நினைச்சே உனக்கு மாறிட்ட பிறகு எம்மா சஞ்சலம். என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமோ. அமரே கையணைக்கும் வாங்கிறே உள்ளிருக்கும் நாடி எங்கும் உங்கள் உயிர்தா. விட்ட பிறகு எம்மா கலங்குற கடல் ஆழம் என்ன நல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஒருவனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கண்ட வானம் இல்லையே. எனக்கு என வந்த தேவதையே சரிபாரி நீ அல்லவா. மடி சேர்ந்த பூரதமே மனதில் வீசும் மாறுதமே. என்று சொல்ல உனக்கு வார்த்தையில்லை, எனக்கு நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசை கண்டுவிட்ட பிறகும் எம்மா